யாரோடு யாரோ உன்னோடு நானோ, நம் காதல் நடுவில் வேறே யாரோ. என் கூட இருந்தா சொல்லாம மறைஞ்சா, யார் யாரோ பேச்சு கேட்டு என்னை நீ பிரிஞ்சா. சொல்வத கேட்க விரும்பவில்லை, ஆட ஒரு முறை வாய்ப்பை தரவில்லை. நான் பொய்யாயிருக்கையில் வெறுக்கவில்லை, ஆட உண்மையை மாறையில் ஏற்கவில்லை. எங்கடி போச்சு உன்னோட பேச்சு, கேட்க துடிக்குது மூச்சு. என்னடி ஆச்சு எல்லாமே போச்சு, உன்னால நிஜத்தில் நிழலாயிருந்தவள் நீ இல்லாத வாழ்க்கையிலே நான் நடைப்பினந்தானே.